ஓடா ஓடா ஓடா. அப்பாவி தூண தடவி நிக்கிறாயா? ஐயோ இதுக்கா இங்க வந்தா? அவ ரசிக்கிற மாதிரி இவனையும் ரசிகம் சொல்லி கொடுத்தேன். அந்த அம்மா முந்தாணி போட்டுட்டா இவன் சும்மா? ஏ உனக்கு ஏதா முந்தாணி? அலைமகளோ ஏ இசையை பயிலாத கலைமகளோ புரியாத மலை மகளோ உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ குளிர் நிலவும் அல்ல இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை எழுது சொல்ல அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடி எடுத்து கொடுத்ததோ. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ. நடையில் பிறந்தது நான் தோழமோ, தாவி வரும் கையசைவில் விளைந்தது தான் பாவமோ. தெய்வ மகள்